தேவன் என்னோடு கூட பேசினதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for speaking to me. தேவன் எனக்காகவே இதை பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God has spoken especially for me. புதிய உடன்படிக்கை வாழ்க்கை எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை என்பதை நம் எல்லோருக்கும் தேவன் இந்த நாளில் உணர்த்தி இருக்கிறார். The Lord has convicted all of us how great this new covenant life is. முதலாவது நான் உணர்த்தப்பட்டது தேவனுக்கு நான் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். The first thing that I was convicted about is that I should give first place to God in my life. மத்தேயு 6:33 ல ஆண்டவர் சொல்றார். The Lord says in Matthew 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first his kingdom and his righteousness and all these things will be added to you. ஆனால் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறார்கள், முதலாவது மற்றதையெல்லாம் தேடு பிறகு கடவுளை தேடலாம் என்று தான் உலகத்தில் உள்ளவர் சொல்கிறார்கள். But in the world people say seek all the worldly things first later on you can come to God. நம்மை சுற்றி உள்ளவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள். Those who are around us are also like that. நானும் அப்படியே இருப்பேன் என்றால் If I am also like that நான் இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ முடியாது என்று தான் தேவன் என்னை எச்சரித்தார். The Lord warned me that if I have that attitude I cannot live this new covenant life. நான் அப்படி வாழவில்லை என்றால் நான் தேவனை அவமதிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று தேவன் என்னை எச்சரித்தார். The Lord warned me saying if I don't live like that I'm actually despising God. இந்த முழு உலகமும் எனக்கு எதிர்த்து நின்றாலும் even if the whole world is standing against me devan maatram ennodu kuda irpar endral and if god alone is standing with on my side naan ellavatrayum edirkolla mudiyum I can face everything enave naan mudhalavathu devanai naan theda vendum mudhalavathu avarku naan idathai kodukka vendum endra unarthapatten so I was convicted that first of all I should keep god first priyamanavale nammude veelchi adainda vaalkaiyukku kaaranam adhudan beloved this is the reason for our fallen life நான் முதலாவது தேவனுக்கு நான் அவருடைய இடத்தை கொடுக்கும் பொழுது நான் வெற்றி அடைய முடியும் ஜெயம் கொள்ள வாழ்க்கை வாழ முடியும் So when I give first place to the Lord I can live a victorious life நியாயப்பிரமாணத்தை நாம் எவ்வளவுதான் கை கொண்டாலும் அது நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை However much we obey the law it's not of any use to us சபையிலே கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அநேக வேளையிலே நமக்கு நியாயப்பிரமாணமாய் மாறிவிட முடியும் The words that we hear in the church could sometimes be like the law for us ஆனால் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்போது நான் தேவனுக்கு பிரியமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் சொல்கிறார் But the Lord says if I hold on to the law I cannot do anything that's what the Lord says ரோமர் 8 அதிகாரம் 3வது வசனத்திலே Romans chapter 8 verse 3 மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது Romans 8:3 For what the law could not do weak as it was through the flesh God did sending his own son in the likeness of sinful flesh and as an offering for sin he condemned sin in the flesh நாம் இன்று கேட்டது போல தேவனே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் As we heard today God himself has done everything for us நான் உங்களுக்கு என்னுடைய ஆவியை உங்களுடைய உள்ளத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் He said I will put my spirit on you உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் God has promised that the rivers of living waters will flow from your inner being அந்த ஒரு பரிசுத்த ஆவியினால் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே தவிர I can live this that life that holy life through the power of the holy spirit நியாயப்பிரமாணத்தை நான் கைக்கொள்ளுவதனாலே நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது I cannot live that kind of a life by holding on to the law தேவன் எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசித்து I having believed what the Lord has done for me naan avari nokki paathu naan odum poludhu naan indha jeyamulla oru vaalkai vaala mudiyum and if I run looking unto him I can live a victorious life adhu pole innoru vaarthai enakku echirippa irundhathu and another word of warning came to me thooki potta echila eduthu saapidugiravan thanakkanadhai thedugiran endru sollapattirukkirathu we heard that you know the one who seeks his own is like someone who is eating from the garbage bin thooki potta echila எடுத்து சாப்பிடுகிறவர்கள் ஒருவேளை இப்படி சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் எதையும் வீணாக்குவதில்லை Maybe those who eat from the garbage bin can say we don't waste anything ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி எச்சரிக்கிறார் என்றால் நீ உனக்கானதை தேடுகிறாய் உனக்கு எது நலமானது என்று தோன்றுகிறதோ அதை நீ செய்ய விரும்புகிறாய் என்று தான் எச்சரிக்கிறார் But the Lord wants is you do whatever is pleasing in your sight ஆனால் என்னுடைய சுயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் தேவனை தேடும் பொழுது தேவன் எனக்கு ராஜரிகமான ஒரு விருந்தில் எனக்கு பங்கு தருவார் But if I don't seek my own but give importance to God, God gives me a place in a royal dinner. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for the words he has given. அதே போல இன்னொரு வார்த்தை எனக்கு எச்சரிப்பா இருந்தது. And the same way there was another word which was a warning to me. நான் தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்தால் இரட்சிக்கப்படுவேன் என்று சொன்னார். We heard that you know if we listen or respond to the word of God we will be saved. ஏனென்றால் நான் தேவனுக்கு நான் अनेक வேளைகளே நான் லேட்டா கீழ்ப்படிகிறவனா இருக்கேன். Because I see myself as obeying the Lord with a delay. How fast I am responding is very important. நான் எவ்வளவு துரிதமாக கீழ்ப்படுகிறேன் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. Late obedience is disobedience. தாமதமாய் கீழ்ப்படுகிறது அது கீழ்ப்படியாமைக்கு சமம். எனவே தேவன் என்னை ஒரு அபாத்திரன் என்று சொல்லிவிடாமல் நான் இந்த ஒரு அழைப்பிலே நான் பங்கு கொண்டு இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை வாழும்படிக்கு தான் தேவன் என்னை எச்சரித்திருக்கிறார் என்று நான் என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். So I believe that God has warned me so that I will not despise his new covenant life but live that life. நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த எச்சரிப்பை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். May all of us take these words of warning to all of us personally. தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I am thankful to the Lord for the words he has spoken. மெய்யாகவே தேவன் எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Indeed God has given words of warning. மத்தேயு 22லே நாம் இப்படியாக வாசித்தோம். We read in Matthew 22 like this. 3ஆம் வசனத்திலே அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 3 it's written they were unwilling to come. ஆறாம் வசனத்திலே மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். In verse 6 we see they seized the slaves and mistreated them and killed them. நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் இந்த அவர் சகோதரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது இவர்களெல்லாம் என்ன அப்படின்னாக்க இந்த விருந்தை அசட்டை பண்ணி அதை காட்டிலும் தங்களுடைய சுய வேலையை தங்களுடைய பிஸ்னஸை தங்களுடைய சுயத்தை அத மேன்மையா நினைத்த மனிதர்கள் என்று நாம் கேட்டோம். So we heard that these men were those who despised the wedding invitation and they despised the dinner but then they chose their own ways. அவர்கள் செய்த காரியம் எல்லாம் பாவமான காரியம் இல்லை. What they did was not sinful. அவங்க ஒருத்தர் சொல்றாரு என்னோட வயலுக்கு போறேன் அப்படினு சொல்றாரு. One of them says he wanted to go to his field. ஒருவர் தன் வியாபாரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. Another one says he wanted to go to his business. லூக்கா 14லே in Luke 14 இதை எடுக்க வேண்டாம் அதுல கொஞ்சம் விவரமாக இது சொல்லப்பட்டிருக்கும். It's written a little descriptively there. ஒருத்தர் சொல்வாரு எனக்கு 5 ஏர் மாடு வாங்கிட்டேன் அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்வாரு. One person would say I have got 5 pairs of oxen that's why I cannot come. வயல் வாங்கிட்டேன் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. Another person would say I have bought a field so I have to definitely go and see. இன்னொன்னு வந்து நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால என்னால வர முடியாது அப்படி. Another person would say I have just got married and that's why I cannot come. இந்த காரியம் எல்லாம் பார்ப்பதற்கு வந்து ஒரு சரியான ரீசனாக தெரியும் நமக்கு. These excuses would seem right to us. ஆனால் இப்படி காரண காரியங்களை சாக்கு போக்குகளை சொல்லுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஒரு பெயரை இங்கே கொடுத்திருக்கிறார். But God has given a name for these people who give some excuses. மத்தேயு 22 Matthew chapter 22 ஏழாம் வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. We see that in verse 7. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். But the king was enraged and he sent his armies and destroyed those murderers and set their city on fire. இதுதான் நான் எச்சரிப்படைந்த வார்த்தை. This is the word which I was warned about. இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை தேவனுக்கான காரியங்களை நான் அசட்டி பண்ணிவிட்டு என்னுடைய சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை நான் வாழ்வேனானால் எனக்கு என்னை தேவன் வந்து ஒரு கொலைபாதகனாக பார்க்கிறார். So if I despise the new covenant life but seek my own ways God sees me looks at me as a murderer. இன்னொரு காரியத்தையும் நாம் கேட்டோம். We also heard another thing. இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை வந்து ஒரு பெரிய விருந்து மாதிரி. This new covenant life is like a big feast. ஆனா இந்த வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சேர்ந்து நடந்து வாழ்ந்து அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையை அசட்டை பண்ணிட்டு but instead of enjoying this life of the new covenant a life of walking with him instead of but we despise it. கிறிஸ்துவை பின்பற்றுவது ஏதோ ஒரு அடிஷனல் ஒர்க் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் if following Christ is some additional thing in my life. நான் வந்து அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த எச்சில் தொட்டியில் போய் சாப்பிட்ற ஒரு மனுஷனுக்கு சமம். I would be like a man who goes to the dustbin and takes some food from there and eats of it. கல்யாண வீட்டில் எல்லாம் பிச்சைக்காரர்கள் அந்த மாதிரி உட்கார்ந்து அந்த எச்சில் தொட்டியில் இருக்கிறத பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. In wedding halls, outside of the wedding hall, there will be some beggars who would be eating from the dustbins. அதை பார்க்கும் பொழுது நம்ம பரிதாபப்படுவோம். We would be pitying those people. ஆனால் நான் தேவனோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையை அசட்டை பண்ணிட்டு உலகத்தின் பின்னாக உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய சுயத்தை திருப்தி செய்கிற காரியங்களையே நான் தேடி போனால் என் கண் முன்னாடி இருக்கிற விருந்தை நான் அசட்டை பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற அந்த எச்சில போய் பொறுக்கி திங்கிற மனுஷனுக்கு சமம். ஸோ இஃப் ஐ டிஸ்பைஸ் ஆல் தீஸ் குட் திங்ஸ் அண்ட் டூ மை ஓன் திங்ஸ் டூ மை ஓன் பிஸ்னஸ் ஐட் பி லைக் அ மேன் ஹூ கோஸ் ஆஃப்டர் தட் bin where they put the leftovers and eats of them. அதனால தான் ஆண்டவர் இந்த நாள்ல அப்படியே கதறி மனக்குமுறலோட ஐயோ என் ஜனங்கள் வந்து இதை அறிந்து கொண்டால் நலமா இருக்குமேனு பேசி இருக்கிறார். That's why with a cry in his heart God has spoken to us saying oh it would be good if my people listen to these things. நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தான் மேன்மையான ஆசீர்வாதம். So we know that in the old covenant the earthly blessings is the real blessing for them. அவர்களுக்கு இருக்கிற வீடு நிலங்கள் ஆடு மாடுகள் இதெல்லாம் அவங்களுக்கு blessing. So their houses, their fields, their cattle, those were their blessings. ஆனா அந்த ஜனங்களே தங்களுடைய அந்த லேவி பொறுப்பு லேவி கோத்திரமாக தேவன் தெரிந்து கொண்ட அந்த பொறுப்பை எவ்வளவாக வேல்யூ பண்ணிருக்காங்க. But such people they valued the calling of God that God called them as their own people. எல்லா கோத்திரத்துக்கும் தேவன் நிலங்களை பங்கு பிரிச்சு கொடுக்கிறாரு. To all the other tribes God portioned the land. ஆனா லேவியர்களுக்கு மட்டும் நான் தான் உங்களோட பங்கு உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். But to the Levites God would say I will be your portion. ஆனா அந்த ஜனங்க வந்து ஐயோ அப்படி நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிருச்சே அப்படினு சோகமா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதை நினைச்சு ரிஜாய்ஸ் பண்ணி சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வாங்க. So those Levites did not consider that as something that they have lost but they took the Lord being their portion as something great. அது அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 18:1-2 ல எழுதப்பட்டிருக்கிறது. Let's look at that verse in Exodus. I'm sorry, Deuteronomy. நான் தமிழிலே மட்டும் நான் வாசிக்கிறேன். லேவியராகிய உபாகமம் 18:1-2. லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்கள். அவர்கள் சகோதரர்களுக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். அதன் பிறகு இன்னும் ஒரு வசனம் யோசுவா 13:33 இருக்கிறது. There is another verse in Joshua 13:33. அதிலேயும் ஆண்டவர் லேவியர்களுக்கு வந்து நான் தான் அவர்கள் சுதந்திரம் அப்படிங்கிறதை எழுதி வச்சிருப்பார். And there also God has written that to the tribe of Levi, the Lord himself, the God of Israel, is their inheritance. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். But to the tribe of Levi, Moses did not give an inheritance. The Lord God of the God of Israel is their inheritance and he had promised to them. அதனால என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு நம்ம சொல்லுகிறோம். So we say that God has chosen us as kings and priests in his kingdom. நமக்கு இருக்கிற பெரிய பங்கு இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு தேவன். Jesus and God is our great inheritance on this earth. அதனால இந்த உலகத்துல வருகிற எல்லாவற்றையும் அசட்டை பண்ணுவதற்கான கிருபையை தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். So we have to ask God for grace to despise all the worldly things. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்க இருதயம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். The Lord said where your heart where your treasure is there your heart will be also. அதனால நியாயமாக நேர்மையாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா என்னுடைய இருதயம் வந்து எனக்கு வந்து எது ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் தேவன் கண்டிப்பாக சொல்லுவார். If we honestly search our hearts and ask God to show what is my desire, God will definitely show us. அதனால் இந்த ஒருவேளை இன்றைக்கி கேட்ட வார்த்தைகள் புதிய உடன்படிக்கை அதனுடைய மேன்மை நமக்கு தெரியலைன்னா கூட ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே காட்டுங்க ஆண்டவரே நான் வந்து அதோடைய வேல்யூவை உணர்ந்து இந்த பூமியை நான் எல்லாவற்றையும் அசட்டை பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோம் என்றால் தேவன் எனக்கும் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வார். So even if we don't understand the new covenant completely, but go and ask God to show us the greatness and ask for his grace, God will help all of us. தேவன் சபையில் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். I thank God for the words he has spoken in the church. சோ இன்றைக்கு பேசிய வார்த்தைகளை நான் வந்து நானும் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சீரியஸாக எடுக்க விரும்பறேன். From the words that I heard today, I want to take my life seriously. நமக்கு ஒரு கோட்ஸ் நான் நம்ம சபையில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய தெரிந்தெடுப்புகளை பொறுத்து தான் இருக்குது. We have heard this quoted in our church meetings saying that our position today depends on the choices that we have made in our life. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலர்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பர்சன்ஸ் இட் சேஸ் தட் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் வாட் வி ஐ மீன் ஹவ் வி லிசன். ஸோ நம்ம சபையில் இன்றைக்கி இருக்கச்சில் அநேக சபைக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அதிகமாக கேட்குறோம். When we are in the church, we hear God's word. ஆனா once நம்ம திங்கக்கிழமையில இருந்து சாட்டர்டே முடிய என்ன பண்றோம்னா, அநேக உலக காரியங்களையும் நம்மளுக்குள்ள நிறைய இன்புட் போயிட்டே இருக்கு. So when we go out of the church from Monday to Saturday, there are so many of the world's things that come into our life. So ரெண்டு விதமான அழைப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. So there are two types of calls being given to us every day in our lives. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். God is also calling us every day. உலகம், மாமிசம், சுயம் இதுவும் ஒவ்வொரு நாளும் நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறது. The world, the flesh and the self, that also is calling us, inviting us. நீதிமொழிகள் 9 அதிகாரத்தில் அதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கும். In Proverbs chapter 9 it's written very beautifully about that. நான் ஃபுல்லா நீங்க வீட்ல போய் அதை பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான அழைப்புகளை குறித்து அந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கும். If you go and look at it at home, you would see two types of invitations there. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஞானம் கூப்பிடுகிறது அப்படினு போடப்பட்டிருக்கு. First it says the wisdom is calling out. அதுக்கு பிறகு 13 வசனத்தில் போடப்பட்டிருக்கும், மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் மதியாரம் நிர்முடமா இருக்கலாம் அவளும் கூப்பிடுறா அப்படின்னு போட்டிருக்கு. And the woman is a boisterous woman, she doesn't know anything, she is naive, she also would call. So இந்த ஞானம் இருக்கிற இடத்துல நீ தேவன் நம்மளை கூப்பிடுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், so in the place where wisdom is calling, if we consider that as God calling us, அந்த கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கும், அது ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணி எல்லாரையும் கூப்பிடும். The verses below talk about a big feast and guests being called to that feast. அதே மாதிரி அந்த மதியற்ற ஸ்திரீயும் அதே ஆட்களை திரும்பவும் கூப்பிடுவாங்க. In the same way the naive woman would also call people. சோ நான் அப்படி தான் பார்க்கறேன், ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ரெண்டு வகையான அழைப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டே கொண்டே இருக்கிறது. So that is how I see there are two types of calls being made to my life. சோ நான் எதுக்கு செவி கொடுக்கிறேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். It's important to see to which one I am responding. சோ எனக்கு கேட்டது போல ராஜாவும் என்னோடு பேச என்னை அழைக்கிறார். So as we heard, the king is also calling me to talk to me. இந்த உலகமும் என்னை அழைக்கிறது. The world is also calling me. நான் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன்? To which one am I going to respond? இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் ஒரு காரியத்துக்கு தான் செவி கொடுத்தார். Jesus Christ, when he lived on this earth, he paid attention to only one thing. அவர் நம்மைப் போல மாமிசத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுது, when he lived like a man like us, அவர் செவி கொடுத்த அழைப்பெல்லாம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். The only call that he responded to was from only one person. அது ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த வசனம் we see it in Isaiah 54 இளைப்படைந்தவனுக்கு சமய in verse 4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். The Lord God has given me the tongue of disciples that I may know how to sustain the weary one with a word. He awakens me morning by morning. Awakens my ear to listen as a disciple. So 100% மனிதனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவே தனக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு அழைப்புகளில் தேவனுடைய அழைப்பை மட்டும் தான் செவி கொடுத்தார். The Jesus Christ who lived as a 100% man responded to the call of God. அதனால தான் அவரால ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடிந்தது. That is why he could live a victorious life. So நானும் விசுவாசிக்கிறேன், எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை கொடுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். So I too believe that God would give me that help me to choose that call. இரண்டாவதாக அந்த புதிய உடன்படிக்கையின் மகத்துவத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. Secondly, I was reminded of one thing when I heard about the new covenant. பழைய உடன்படிக்கையில நமக்கு தெரியும் தேவாலயத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. In the old covenant we know that the temple had three parts. One is the outer court, the second one is the holy place, so and the most holy place. புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய நமக்கு தேவன் உண்டா, நாம் ஆராதிக்கும்படியாக நம்மை அழைத்த ஒரு இடம் உண்டு. But in the new covenant there is a place God has called us to worship inside. ஸோ பழைய உடன்படிக்கையில் சில பேர் பிரகாரத்தில் இருப்பாங்க, ஒன்லி லேவியர்கள் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பாங்க. ஸோ இன் தி ஓல்ட் கவனன்ட் தேர் வில் பி மெனி பீப்பிள் இன் தி அவுட்டர் கோர்ட், ஒன்லி தி லீவைட்ஸ் வில் பி இன் தி ஹோலி பிளேஸ். ஆனால் மகா பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவரை தொழுது கொள்ள முடியும். பட் தி சீஃப் பிரீஸ்ட் ஒன் வில் கோ இன்டு தி மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் எ இயர் அண்ட் தென் வர்ஷிப் காட் தேர். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் அந்த பெரிதான மகத்துவம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நீங்களும் நாங்களும் நானும் அந்த மகா பரிசுத்தலத்தில் நின்று தேவனை ஆராதிக்க முடியும். பட் த யூ அண்ட் ஐ ஹூ வேர் அவுட்சைட் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் இஸ்ரேல், வீ குட் நவ் கோ இன் டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அண்ட் வர்ஷிப் காட் தேர். ஸோ அந்த மகத்துவத்தை உண்மையாக நாம் அறிந்தோம் என்றால் அதை வாஞ்சிப்போம். இஃப் யூ நோ இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த க்ளோரி ஆஃப் தட் திங் தென் வீ வில் ரியலி டிசைர் ஃபார் இட். அது அந்த மகா பரிசுத்தலத்தில் என்றானது ஒரு சாதாரணமாக ஏதோ அப்படியே கூப்பிட்டு நம்மளை ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்லவில்லை. Entering into the most holy place is not something that happened casually. The Lord did not take us so casually. அந்த மகா பரிசுத்தலத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் மாமிசம் தொங்கப்பட்டிருந்தது. Before the most holy place, the veil, which is the flesh of Jesus Christ, was hanging there. So எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த திரை, அந்த மாமிசம் கிழிக்கப்பட்டது. So for you and me, that veil was rent. அந்த கிருபையின் நிமித்தம், அந்த அன்பின் நிமித்தம் தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நான் என்ட்ராகிறேன். Because of that love, because of that rent veil, I can enter into that most holy place. சோ நான் பிரகாரத்திற்கு வெளியே நின்று கொண்டு இந்த என்னையும் உங்களையும், we you and I who are standing outside of the court, தன்னுடைய சொந்த குமாரனின் மாமிசத்தை கிழித்து, and he tore and rent the flesh of his own beloved son, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய சலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And God has given us this great privilege of standing inside of the most holy place and worship him from there. So அந்த அன்பை நாம பார்த்துட்டோம்னா நம்மளும் அதுக்குள்ள என்ட்ராகி அவரை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவோம். So if only we could see God's love there, then we can also enter in and then worship him. So எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆழமான அந்த அன்பை அறிந்து அந்த மகா பரிசுத்தத்தில் நின்று அவரை ஆராதிக்க தேவன் உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுறேன். So I believe and confess my hope that God will give us grace to you and me to understand his love and go inside the most holy place and worship him from there. Amen. Amen. கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for the word which I heard today. சென்ற வாரத்தில் நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் திரும்பமாக நான் அதை கேட்டேன். Last week when the message I heard, I again heard it one more time. அதிலிருந்து நான் ஒரு உணர்வை நான் பெற்றேன். The Lord convicted me of something and from that. நான் எப்படி நான் தாழ்மையிலே நாம் இருக்க வேண்டும், அந்த மனுஷன் அந்த செஞ்சூரியன் எப்படி தாழ்மையுள்ளவனாக இருந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தினான், அது பெரிதான விசுவாசமாய் தேவனிடத்திலே காணப்பட்டது என்று நாம் பார்த்தோம். We saw the centurion was so humble and that humility made his faith so great in the eyes of the Lord. அதற்கு தாழ்மைதான் முக்கியம், தாழ்மையிலிருந்து மாத்திரமே நாம் வந்து நாம் ரட்சிக்கப்பட முடியும், நாம் பத்திரமாக இருக்க முடியும் என்று நாம் கேட்டோம். So we heard it's the humility is so important, only when we remain in humility that we can be saved. நான் என்னுடைய மாம்சத்திலே பெருமைப்படுகிறதற்கு தினந்தோறும் சோதனை வந்து கொண்டிருக்கிறது. In my flesh, you know, there are so many temptations every day to get puffed up, to get ஆண்டவர் அதெல்லாம் உணர்த்துவதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். I thank God for convict me of those sins. நான் ஆண்டவரே நான் இப்படி தாழ்மையிலே நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு வார்த்தையின் மூலமாக எனக்கு ஆண்டவர் பதிலளித்தார். When they asked the Lord, Lord, how can I remain in humility? The Lord answered me through one word. ஆண்டவர் சொன்ன நாம் சென்ற வார்த்தையிலே கேட்ட வார்த்தை தான் இது. நாம் It's a word that we heard last week. நாம் மற்றவர்களை நாம் பார்த்தோம் என்றால் நாம் ஒருவேளை நாம் அவர்களை அற்பமாக எண்ணக்கூடும் அல்லது நாம் பொறாமை அடையக்கூடும் அல்லது பெருமை அடையக்கூடும். When we know see others and compare ourselves with them, you know, sometimes we can you know feel better or even look down on them. ஆனால் நாம் இயேசுவை மாத்திரம் நான் நோக்கி பார்த்தேன் என்றால் அங்கே நான் பெருமை அடைகிறதுக்கு ஒரு வழியுமே அங்கே இல்லை. But if I only look up to Jesus, there is no way that I can be proud of. நாம் சபையில் இன்னும் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் வர வேண்டும், சிலுவை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். We often hear in the church the word to take up the cross. ஆனால் நான் ஒன்று இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், நீ சிலுவை எடுக்கிறது நல்லது, ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய்? But this thing the Lord showed me, it's good to that you take the cross every day, but after taking the cross, what do you do? ஆண்டவர் சொல்கிறார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. The Lord said, take up your cross and follow me. ஆனால் நானோ மற்ற சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி இருக்கிறார், என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறார், என்னுடைய உறவினர்களே அந்த சகோதரன் எப்படி இருக்கிறார், ஏன் அவர் இப்படி இருக்கிறார், அல்லது இவர் என்னை விட எப்படி இருக்கிறார் என்றெல்லாம் நான் மற்றவர்களை நான் பார்த்தேன் என்றால் நான் இயேசுவை நான் பின்பற்ற முடியாது. You know, but if I instead of taking the cross, instead of looking at Jesus, following Jesus, if I look at other brothers, my relatives, my wife and everybody around me, then I cannot follow Jesus. ஆனால் நான் இயேசுவை மாத்திரமே நான் பார்த்து நான் எங்கே நான் இயேசுவோடு நான் வித்தியாசமாக இருக்கிறேன். பவுல் பார்த்து தன்னை பிரதான பாவியாய் பார்த்தது போல ஆண்டவரே நான் எப்பொழுது நான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வை நான் பெற்றேன். I received that conviction that like Paul saw the Lord always and compared himself with the Lord, the same way I should also see the Lord. அதனாலே நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் தாழ்மையிலே நான் நினைத்திருக்க வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for giving me that conviction that I should always look up to Jesus. இன்னொரு நான் இந்த புதிய உடன்படிக்கை காரியங்களை நாம் சபையில் அதிகமாக கேட்கிறோம், அதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I thank God for you know that we hear about the new covenant truths in the church. இதை நாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒன்று நாளாகமத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. When I listen to that, you know, there's a passage in 1 Chronicle that came to my mind. கடந்த நாட்களிலே இந்த பகுதியை வாசித்த பொழுது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. I was encouraged when I read this passage last week. ஒன்று நாளாகமம் 17வது அதிகாரம். 1 Chronicles chapter 17. இங்கே நாம் அந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாக நாம் படித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் கென்று நான் ஒரு நான் இப்படி கேதுரு மரங்களிலான வீடுகளை வசிக்கிறேனே, இந்த தேவனுடைய பெட்டி இப்படி மழையிலும் பனியிலும் இருக்கிறதே, நான் அதற்கு வீடு கட்டுவேன் என்று தாவீது முயற்சி எடுக்கிறார். And you know, in if you go through chapter 17 here, we see David, you know, taking an effort, you know, to do something, to build a house for the Lord, thinking, no, saying, I am living in a big house, but the ark of the Lord is in a tent. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதற்கு தாவீதுடைய சித்தத்துக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. But God's will is you know absolutely against what David was thinking. தான் கட்ட வேண்டும் என்று நினைத்த தேவாலயத்தை தாவீது கட்ட வேண்டாம் என்று சொன்னார். And God told him that he should not build the house of the Lord. தேவனுக்கென்று அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டது நிமித்தமாக தேவன் தாவீதுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் செய்கிறார். But because you know David was so zealous for the Lord, the Lord is giving him a promise. அந்த வாக்குத்தத்தத்தை தாவீது எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதை குறித்து தான் நான் உணர்த்தப்பட்டேன். You know, I was blessed by how David took that promise from the Lord. 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீது ஜெபம் பண்ணுகிறார், இப்படி உன்னுடைய சந்ததியிலே வந்து ஒருவனும் இல்லாமற் போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். And in verse 23, you know, the Lord is giving a promise that there will not be a person you know in his family who will not be on the throne. அங்க அவர் ஜெபம் பண்ணும் பொழுது 23வது வசனம் in verse 23, ஆண்டவரே உம்முடைய அடியானை குறித்து நீர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக, உம்முடைய அடியானுடைய வீடு நீர் சொன்னபடியே வார்த்தையின்படியே கட்டப்படுவதாக. Now Lord, let the word that you have spoken concerning your servant and concerning his house be established forever, and do as you have spoken. அதற்கு முன்பதாக தன்னை தாவீது இப்படியாக தாழ்த்துகிறார் 16வது வசனத்திலே. And in verse 16, David is humbling himself before the Lord. ஆண்டவரே, ஆண்டவராகிய தேவனே, நீர் என்னுடைய வீட்டை குறித்து நீ இப்படிப்பட்டதான ஒரு விசேஷத்தை சொல்லுகிறதற்கு நான் யார், நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். Yes, we read in verse 16, Who am I, O Lord God, and what is my house that you have brought me this far? அந்த இடத்திலே தான் நானும் ஆரம்பிக்க விரும்புகிறேன். புதிய உடன்படிக்கை சத்தியத்தை அதிகமாக நாம் கேட்கிறோம், ஆண்டவரே காரியங்களை செய்கிறார், விருந்து என்றெல்லாம் நாம் கேட்டோம். You know, this is the place where I want to be. You know, we hear so many things about the new covenant truths in the church. ஆண்டவரே, இதற்கெல்லாம் நான் யார் ஆண்டவரே, நான் பாத்திரனே இல்லை ஆண்டவரே. I want to say, Lord, I am not worthy. Who am I, Lord? I am not worthy for to listen to hear all these things. ஆனாலும் நான் அப்படியே நான் பயந்தவனாய் அப்படியே நான் போய்விடாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் தைரியமாக பிடித்துக் கொள்கிறவனானும் இருக்க விரும்புகிறேன். But I also want to be a person who cling to the promise he has given. தாவீது சொன்னது போல உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவது ஆண்டவரே. Like David said, Lord, let it happen as you have spoken. நானும் இன்றைய நாளிலும் அப்படித்தான் நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கை இருக்க கடவுது. நான் even today was convicted, Lord, let it happen according to the word that you have spoken to. நான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை என்னுடைய வேலையோ அல்லது என்னுடைய மற்ற நான் விரும்பி செய்கிற காரியத்திலே அதிலே நான் நேரத்தை நான் செலவழித்து என்னுடைய தியானத்தை நான் வைக்காதபடிக்கு. Let me not keep my meditation things of the world and my mind always about the things of the world and my work. நான் எப்பொழுதுமே நான் தேவனுடைய காரியங்களை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனாக இருக்க வேண்டும் என்று தான் நான் உணர்த்தப்பட்டேன். I was convicted that I should seek his kingdom first. சகர் சகரியப்பனன் ஒரு உதாரணம் சொல்லுவார், நம்ம ரப்பர் பேண்ட் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று. But Zach used to say in illustration that our life should be like a rubber band which is stretched. நான் அப்படியாக நான் தேவனுக்குரிய காரியங்களை நான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டவனாய் நான் பூமிக்குரிய காரியங்களை செய்துவிட்டு நான் திரும்ப தேவனுக்கு கொடுத்த காரியங்களை செல்கிறவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். I should be a person fixed in the things of God and being pulled towards the earth, and once that my earthly job is done, I'll go back, released and go back to God. பாத்திரமில்லாத எனக்கும் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக நான் தைரியமாக நான் விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thankfully, you know, in faith I give thanks to the Lord for giving me, unworthy person, all these wonderful blessings. Amen. Amen.